ಶ್ರೀಮದೇ ಶ್ರೀ ವರಾಹ ಮಹಾದೇಶಿಗಾಜರ ನಮಃ ಶ್ರೀಮತೇ ರಂಗ ರಾಮಾನುಜ ಮಹಾದೇಶಿಗಾಜರ ನಮಃ ಶ್ರೀಮತೇ ವೇದಾಂತ ರಾಮಾನುಜ ಮಹಾದೇಶಿಗಾಜರ ನಮಃ ಶ್ರೀಮತೇ ನಿಯಮಾಂತ ಮಹಾದೇಶಿಗಾಜರ ನಮಃ ಶ್ರೀಮತೇ ಭಗವದೇವಾಚಾರಾಜ ಮಹಾದೇಶಿಗಾಜರ ನಮಃ ಶ್ರೀಮತೇ ಬಗುಲಭೂಷಣ ಮಹಾದೇಶಿಗಾಜರ ನಮಃ ಶ್ರೀ ತರಂಗಮಹನಂದಿನಿ ಹೇಮಾಬ್ಜ ನಾಯಿಕಾ ಸಮೇತ ಶ್ರೀ ದೇವನಾಥ ಪರ ಬ್ರಹ್ಮಣೇ ನಮಃ ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಚದಾಗತಿ ಶ್ರೀರುಂಡುತು ಪುಲತಿರು ವೆಂಕಟಮುಡಯಾನ್ ಪಾರನ್ ರಕ್ಷನ್ನ ಪಡಮೊಳಿಯುಳ್ ஓருண்டுதானே அயவையாதோ தாரணியல் வாழ்வார்க்கு வானேரப்போ மளவும் வாழ்வு ஸ்ரீமதே ஸ்ரீ அலன்மேல் வங்கா நாயிகா சமேத ஸ்ரீ சீனிவாசபரம் பிரம்மணே நம கண்ணன் அடியின யமக்கு காட்டும் வெற்ப கருவினர் எரிவினையும் கடியும் வெற்ப திண்ணமது வீடன் அத்திகழும் வெற்ப தெளிந்தவரும் தீர்த்தங்கள் செறிந்த வெற்ப புண்ணியத்தின் புகழிதன்ன புகழும் வெற்பு பொன்னுலகில் போகமெல்லாம் புணர்க்கும் வெற்பு விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் வெற்பு வேங்கட வெற்பன விளங்கும் வேதவெற்பே. வேதவெற்பின்னிலே எம்பெருமான் அவர்ந்து சீனிவாசன் இந்த கலியுகத்திலே அவனே கண்ணனாய் தன்னை காட்டிக் கொடுத்து ஆசிராளுடைய மொத்த பாவங்களையும் அபகாரம் செய்து அவர்களுக்கு அவர்கள் விரும்பின பலத்தை அனுகிரகிச்சிருக்கான்னு சுவாமி தேசன் தயாசதத்திலே சாட்சிருக்கார். அவனுடைய பரம அனுகிரகத்தாலே இதுகாரும் ஆசிதாளுக்கு 25 பாசுரங்கள் பாக்யவசமாயிருக்கு ஸ்ரீ தயாசதகம் என்ற கிரந்தத்திலே. இந்த தினம் 26 பாசுரம், 25 பாசுரத்திலே அத்யத்பிதமாக சுவாமி தேசிகன் நமக்கு கொடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பகவான் வந்து ஸ்வதந்திரன், அவனிடத்திலே ஷாட்குண்ய பரிபூர்ணன்னு பெரியவா சொல்றா, அதனாலே அதுல நிகிரகம் என்ற ஒரு காரியமும் இருக்கு. அவன் வந்து ஒரு கண்ணெழுவே செய்த காகுத்தனாய் இருநிது மார்பகத்தை இருப்பிளவாக முன்கீண்டவன், இப்படியெல்லாம் எம்பெருமான் வந்து பகவான் நிகிரகம் பண்ணுவாளையும் பாகவத துவேஷிகளையும் பெருமாள் ஒரு தண்டனை கொடுத்து சிக்ஷை பண்றார். அதனால இந்த சாதுக்கள் எல்லாருக்கும் சந்தகான பதம் போட்டாருங்க, பவதீமேபதயே பஜந்தி சந்தகான்னு போட்டார் சுவாமி தேசிகன். இந்த சாதுக்கள் எம்பெருமான பத்தி அறிஞ்சவா, பாஷ்யாதிகளை தெரிஞ்சின்றவா, எப்பயுமே நாள்தோறும் ஏக சிந்தேனா என்ற ரீதியிலே பகவானே ஸ்தோத்திரம் பண்ணக்கூடியவா, எல்லாம் உன்னுடைய குணங்களை தெரிஞ்சின்ற ஹே சீனிவாசா, நீ வந்து நிகிரகமும் பண்ணக்கூடியவன் தெரிஞ்ச, அதனாலே அவ திருவுள்ளத்திலே ஒரு பயம் வந்து எப்பொழுதும் நிகிரகம் என்ற இல்லாத வஸ்துவாகிய அனுகிரகத்தையே பண்ணக்கூடியவளான அந்த தயாதேவியை ஆசிரயிக்கிறார்கள் என்று சுவாமி தேசிகன் அந்த 25 ஸ்லோகத்திலே அனுகிரகம் பண்ணிருக்கார் நமக்கு. இப்ப அதுனா இப்ப என்னன்னா, 26 ஸ்லோகம் சுவாமி தேசிகன் மங்களாசாசனம். கமலா நிலையஸ்துவயா தயாளுகு கருணே நிஷ்கருணா நிரூபணே த்வாம் அதயேவ கீதவாஸ்ருதானாம் துரிதானாம் பவதி த்வதேவ பீதிஹி அப்படின்னு 26 ஸ்லோகத்தை சாய்க்கிறேன். சங்கிரகமான அர்த்தம் இந்த ஸ்லோகத்துக்கு பெரிவா என்ன நிர்வாகம் பண்ணிருக்கான்னா, இந்த சீனிவாசனாகப்பட்ட இந்த கலியுக கண்ணனாகவன் எவனொருவன் 7 மலையிலே நிற்கின்றானோ, எவனது சரீரமானது 7 மலையாயிருக்கோ, அப்பேற்பட்ட சீனிவாசன் தயாளுவாயிருக்கான்னு சொல்றா. கமலானிலய ஸ்வயா தயாளுகு, எதனால் இவனுக்கு இந்த தயை என்ற ஒரு விஷயம் பிராப்தமாச்சு அப்படின்னாக்கா, தயையாகிய தேவியினாலே தயை என்ற குணம் சீனிவாசனுக்கு வந்ததுன்னு சொல்றா பெரியவா. ஆனா இந்த தயையாகிய வஸ்து எம்பெருமானிடத்திலே போனதாலே தயையாகிய தயாதேவிக்கு கருணை இல்லாம போச்சுன்னு ஒரு திருஷ்டி தெரியறது. கருணே நிஷ்கருணா நிரூபணேத்வாம்னு சொல்றேன் சுவாமி தேசிகன். என்ன காரணம் அப்படின்னு கேட்ட தயைக்கு தயை இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது, தயாதேவியை தொழுகின்ற ஆசிரியர்களுடைய மொத்த பாவங்களையும் தயாதேவி வந்து விழுங்கின்றா. அதன் மூலமே இந்த சீனிவாசனாகப்பட்டவன் அந்த ஆசிரிதாளுக்கு அனுகிரகம் பண்றான். அப்போ அனுகிரகமானது தயாதேவியினிடத்தில இருந்தும் சீனிவாசனிடத்திலிருந்தும் ஆசிரிதாளுக்கு வருது. ஆனா ஆசிரிதாளுக்குடைய பாபங்களை தயாதேவி விழுங்கிடுறாளே, அப்போ பாபங்களுடைய கதி என்ன? பாபங்களுக்கு நிகிரகம் பண்ணுபடாய் தயாதேவி கண்ணுக்கு தெரிகிறார் அப்படின்னு சொல்ற இந்த பாதத்தை சூச்சகமா தெரிவிக்கிறார். துரிதானாம் பவதி துவதேவ பீதிஹி அப்படின்னு சாய்ச்சார். இதுல என்னன்னா, முதல் வரியிலே பார்த்தா ரொம்ப அற்புதமா சாய்ச்சிருக்கார், கமலானிலய ஸ்துவயா தயாளு அப்படின்னு. லோகத்துல வந்து பல்வேறு விதமான பாபங்கள், திருடுறது ஒரு பாபம், கோயில்ல சண்டை போடுறது ஒரு பாவம், பகவதால நிந்திக்கிறது ஒரு பாவம், பகவான நிந்திக்கிறது ஒரு பாவம், இப்படி ஏகப்பட்ட பாவங்கள் நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் இருக்கு. நிறைய நித்தியம் பண்ணிட்டு இருக்கோம். ஆழ்வாரதிகள் சொன்ன மாதிரி, சூதனாய் கல்வனாகி தூத்தரோடு இசைந்த காலம் மாதரால் கயற்கணன்னும் வளையில் பட்டழுந்துவேனை போதரே என்று சொல்லி புந்தியுள் புகுந்து தன்பால் ஆதரம் பெருக வைத்த அழகனூர் அரங்கவனேனு திருமாலிர சாச்ச தொண்டடிப்படி ஆழ்வார். எத்தனையோ பாபங்கள் பண்ணிருக்கேன், பாபமே செய்து பாவியானேன்னு கதையன் சாய்ச்சர். இப்ப பாபங்கள் எண்ணற்ற வகையா இருக்கு. பாபங்கள் ஆசிரிதாளுடைய பாபங்கள், யார் ஆசிரிதாள்னா யவனொருவன் எம்பெருமான் திருவடி தொழுகின்றானோ, யவனொருவன் தயைக்கு பாத்திரமானவனோ, அவனுடைய பாபங்கள் சீனிவாசனை கண்டு பயப்படுறது இல்லையா. ஐயோ இவன் தண்டதரனாச்சே, நிகிரகம் பண்ணுவானேன்ட்டு சீனிவாசனை கண்டு பயப்படுறது இல்ல. ஆனா அவனுடைய தயையை கண்டு அஞ்சுகின்றார்கள் ஆசிரிதர்கள் அப்படின்னு. இந்த பாபங்கள் இருக்கு, யாசிதால் பண்ணக்கூடிய பாபங்களுக்கு பயம் இல்லை. சீனிவாசன் என்ன ஒன்னும் பண்ண மாட்டான் பாபங்கள் சொல்றது. எதனால சொல்றதுன்னாக்க, அவன் தண்டிக்க மாட்டான்னு சொல்றான், தண்டதரன் ஆனாக்க எம்பெருமன். எதனால வந்து அஞ்சறதுன்னா, அவனுடைய தயையை கண்டு அஞ்சுறதுன்னு சொல்ற, அவனை கண்டு அஞ்சல, அவனுடைய தயை என்ற குணத்தை கண்டு அஞ்சுகிறது அப்படின்னா. விஷயம் என்னன்னா, இந்த எம்பெருமானுக்கு தயை எப்படி வந்ததுன்னா, தயாதேவியினாலே வந்ததுன்னு சொன்னா பெரியவா. இந்த தயாதேவியானவள் ஆசிரியருடைய மொத்த பாபங்களும் தான் விழுங்கிட்டு எம்பெருமான் தன் ஆசிரியரை தண்டிக்காதவாறு பார்த்துக்கிறா இல்லையா, அதனாலே இந்த பாபங்கள் பயப்படுகின்றன சாய்க்கிறார். தயா பிராட்டியினுடைய சத்சம்பந்தத்தாலே அந்த சீனிவாசனாகப்பட்டவன் தயாளுவாகிறான் அப்படின்னா. எப்படி ஒரு சம்சர்க்க ஜாதம் வந்ததுன்னா, அவளை விட்டு பிரியாம இருக்க அகலகல்லிய நிறையம் என்று அலர்மேல் பங்கை உரை மார்பனா இருக்கான். நின்றுடன் சேர்ந்து நிற்கும் நின் திருவே என்னும்படியாக சுவாமி தேசிகன் சாதித்தபடி அந்த திருவானவள் இந்த திருவினுடைய எப்பொழுதும் சேர்ந்தே இருக்காள், பிரியாமல் இருக்காள், அபத்த சித்தமா இருக்காள்னு பெரியவா சொல்லிருக்கா. திருவுக்கும் திருவாகிய செல்வனா இருக்கக்கூடிய சீனிவாசன். அதனாலே இந்த தயை என்ற பிராட்டினுடைய தயை என்ற குணத்தாலே சீனிவாசனுக்கு தயாகுணம் வந்தது. அதனாலே இவள் தயை உடையவனாலே அவன் தயாளுவாகிறான் அப்படின்னு சொல்லா. கமலா நிலையஸ்துவயா தயாளுஹு அப்படின்ற அடுத்தவர்கள் என்ன சாக்கிறார் சுவாமினா, கருணே நிஷ்கருணா நிரூபணேத்வாம். அவன் பண்ணுகின்ற திருவேங்கடமுடையான் பண்ணுகின்ற அனுகிரகத்தை பார்க்கும்போது அந்த தயாதேவியே ஒரு கருணையற்றவளா தெரிகிறாளாம். என்னடா அது அப்படின்னா, அப்படி பண்றான் சீனிவாசன் அனுகிரகம் பண்றான் சுவாமின்னா என்ன அர்த்தம்னா, அவன் வந்து நிகிரகம் பண்ணுவான், ஆசாருடைய பாபங்கள் பண்ணா தண்டனை கொடுப்பானா, தண்டனை கொடுக்காத அளவுக்கு இந்த ஆசிதர்களுடைய பாபங்களெல்லாம் தயாதேவி விழுங்கிட்டனாலே இவள் வந்து பாபங்களுடைய சமூகத்திலே வந்து கருணையற்றவளாகிறாள்னு தெரியுதுன்னு. அதனாலே சீனிவாசன் பரம தயாளுவாயும் அனுகிரகசீலனாயும் ஆகிவிட்டதல் போல் இருக்கு, கருணை அவனுக்கு ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு சுவாமி. இவனிடத்துல கிஞ்சு தப்பி கருணை என்ற குணமானது இல்லாத மாதிரி தெரியறதே, அதனால இவள் அவனுக்கு அவனை ஆசிப்பதாலே அவன் தயாளுவாகிறான், இவள் ஆசிதருடைய பாபங்களை விழுங்குவதாலே பாபங்கள் சமூகத்திலே தயாதேவிக்கு தயை இல்லாம போறது அப்படின்னு ஒரு தாத்பரியார்த்தம் சாகிரா பெரியவா இந்த இடத்துல. அடுத்து பார்த்தா அதயேவ கீதவக ஆசிரிதானாம் முனாவெறி ரொம்ப அற்புதம் இந்த இடத்துல. அதயேவிகி தாவகாசிரிதானாம் அப்படின்னா இந்த நீ ரொம்ப கருணை உள்ளவள் என்பதாலே ஆசிரிதர் மொத்த பேரும் உன்னை சரண் அடைஞ்சு போறா. ஆனா இந்த ஆசிதால் பண்ணுகின்ற பாபங்கள் இருக்க இந்த பாபங்கள் வந்து என்ன நடக்கிறதுன்னா இந்த தயாதேவிய போய் இந்த ஆசிதால் போய் திருவடியை பற்றுறா. அதனாலே ஆசிதர்களாலே செய்யப்பட்ட பாவங்களாகிய நாம் எங்களை வந்து இந்த தயாதேவி விழுங்கிடுறா சுவாமி, எங்களுக்கு ஒரு எங்களுடைய சுவாதந்திரியம் போச்சு, நாங்க பாபம் பண்ணிருக்கோம், அதாவது ஆசிதால் பாபம் பண்ணிருக்கா அப்படின்னா அந்த பாபங்களை ரட்சித்தான் தண்டித்து தான் சீகரிச்சுண்டு ஒரு சுகுர்தத்தையே தன்னை ஆசிதம் பண்ண ஆசிதாளுக்கு தயாதேவி கொடுக்கிறா. அதனால சீனிவாசனும் புனகாவாளுக்கு வந்து அனுகிரகம் பண்றான். ஆனா எங்களுடைய ஸ்திதி என்ன, நாங்க இருந்த இடமே தெரியாம போயிட்டோம், பாபங்கள்லாம் வந்து இந்த தயாதேவியை பார்த்து அஞ்சுகின்றது அப்படின்னு சுவாமி தேசிகன் சாய்க்கிறார். துரிதானாம் பவதித்த தவதேவ ததேவ பீதிஹி ததேவ பீதிஹி துரிதானாம் பவதின்னு சொல்ல என்னன்னா ஆசிதர்கள் எண்ணற்ற பாவங்கள் பண்றா, பாவங்கள்லாம் என்ன இப்படி இப்படி இல்லை, பின்னாடி சொல்ல போற தான் பாவத்தில் எப்படிப்பட்டவன்னு சுவாமி தேசிகன் 29வது 30வது ஸ்லோகத்தையும் சாய்கிறார். இப்ப ஆசிதால் பண்ணுகின்ற பாபங்களானது எண்ணற்றவையா இருக்கு, எண்ணி ஆளாது சுவாமின்னா. வானத்துல நட்சத்திர கூட்டம் எவ்வளவு இருக்கோ அவ்வளவு பாபங்கள் ஒத்தவத்தன் நித்தியம் அறிஞ்சும் அறியாம் புத்திபூர்வகமாகவும் அபுத்திபூர்வகமாகவும் இந்த ஜீவாத்மாக்கள் நித்திய நித்தியம் பாபத்தை அனுஷ்டானம் பண்றா இல்லையா. அவ என்ன பண்றானா அதுக்கு பெருமாள் வந்து தண்டனை கொடுக்கணும், தண்டனை கொடுத்துருவாரோன்ட்டு அந்த ஜீவாத்மாக்கள்லாம் வந்து கொஞ்சம் கிளேசத்தோட தான் இருக்கு, நம்ம பாபம் பண்ணிட்டோம் தண்டனை கொடுத்துருவான் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா தயாதேவினுடைய ஒரு சம்சர்க ஜாதத்தாலே இந்த துரிதங்கள் எல்லாம் விழுங்கி எம்பெருமானது ஜீவாத்மாக்களுக்கு அனுகிரகம் பண்ணிட்டான் இல்லையா. அதனாலே எம்பெருமான் தண்டனை அடிக்கல, அனுகிரகம் மட்டும் கொடுக்கிறான். இந்த பாவங்கள் எல்லாம் அயோ பாபம் ஆயிடுச்சு, என்னன்னா இந்த பாவம் பண்ணாதான் எம்பெருமான் இவாளுக்கு தண்டனை கொடுப்பான் சொல்ல இந்த தயாதேவி பாபங்களை தான் சுவீகரிச்சுன்றா. அதனால எம்பெருமான் வந்து ஆசிராளுக்கு தண்டனை அளிப்பது இல்லை. அப்ப பாவங்கள்லாம் அயோ பாபம் ஆயிடுச்சு இல்லையா, பாபங்களை உண்டு தலை காட்டாமல் அடியோடு வேரோடு பிடுங்கி விழுகிறாள் இந்த தயாதேவின்னு சொன்னார். அதனாலே இந்த பாவங்கள் தங்களை எங்கு இந்த தயாதேவி விழுங்கி விடுவாளோ என்று அச்சப்பட்டு பயந்து நடுங்கி போயிருந்தான். அச்சப்பட்டு பயந்து நடுங்கி போறது இந்த இடத்துல என்னன்னா ஆசிதல் பக்கலிலே தயாதேவிக்கு மிகுந்த தயை இருக்கு, ஆசிதால் பண்ணுகின்ற பாவங்களின் சமீபத்திலே தயாதேவிக்கு நிகிரகம் இருக்கு, இந்த பாவங்கள் இடத்திலே அவள் தயை இல்லாமல் அவைகளை விழுங்கி விடுகிறாள் என்ற பயம் பாவக்கூட்டங்களுக்கு இருக்கு அப்படிதான் இந்த ஸ்லோகத்துல வந்து நமக்கு வந்து தோன்றது. இல்லையா? இவருடைய சங்கல்பம் என்னன்னா ஆசிதாளுக்கு வந்து அனுகிரகம் பண்ணணும், அப்ப அவ செய்த பாவங்களை ஒழித்து கட்டணும், சிறிது கூட தாட்சியம் இல்லாம இந்த பாபங்களை தான் விழுங்கி. ஏன்னா பாபம் இருந்தா எம்பெருமான் தண்டதரனாரான், ஆசிதால் கண்டப்படுவாளை, என் திருவடி ஆசிரிச்சுவாளுக்கு மொத்த பேருக்கும் நான் அனுகிரகம் மட்டுமே பண்ண வேண்டும் என்று சங்கல்பமான தயாதேவன் திருவுள்ளத்தில் இருக்கு. அதனாலே இந்த பாபங்கள் மொத்தமும் தயாதேவை கண்டதும் அலறுகின்றன அப்படின்னு வியாக்கியானம் பண்ணி இந்த பாசுரத்தை வந்து சுவாமி தேசிகன் நிறைவு பண்றார். கமலானில யஸ்துவயாதயாளுஹு கருணே நிஷ்கருணா நிரூபணே த்வம் அதயேவகி தவ தவ தாவகாஸ்ருதானாம் துரிதானாம் பவதி தவதேவ பீதிஹி அப்படின்னு ஸ்லோகத்தை நிறைவு பண்றார். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.